பக்தி பாடல் பாடட்டுமா, பாலும் தேனும் ஓடட்டுமா, சந்தோஷம் காண்போமா, சாமிக்கு புஷ்பங்கள் வேண்டாமா. நடையழகு, முதுமைக்கு நரையழகு, கண்வர்க்கு இரவழகு, காதலர்க்கு நிலவழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, அம்மைக்கு கூணழகு, அன்னைக்கு செய்யழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணுக்கு பொழியழகு, கால் கூந்தல் பெண்ணழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணுக்கு பொழியழகு, கால் கூந்தல் பெண்ணழகு. Thank you.